மைனா மைனா மாமம் புடிச்ச மைனா, என் மனசுக்கேத்த வாட்டமான மைனா. உன் வயசு மூணாறு இனி வேணா தகராறு, இது வயசு கோளாறு நம்ம வழியில வேறாறு. ஹே மைனா மைனா மாமம் புடிச்ச மைனா, என் மனசுக்கேத்த வாட்டமான மைனா. போவாமா ஊர்வலமா, வாயேமா சீக்கிரமா, தனியாக போகணுமா, துணையேதும் பார்க்கணுமா, பச்சை குறி மாறி போகாது அடியாத்தி, பச்சை கிளி பாதம் மாறாது. ஏ ராசி புது ராசி, நான் தானே சுகவாசி, எல்லோரும் பாடு என்னோட ஆடு சந்தோஷமாக இப்போதும் எப்போதும். மைனா மைனா மைனா மைனா மாமம் புடிச்ச மைனா, என் மனசுக்கேத்த வாட்டமான மைனா. உன் வயசு மூணாறு இனி வேணாம் தகராறு, இது வயசு கோளாறு நம்ம வழியில வேறாறு. மைனா மைனா மாமம் புடிச்ச மைனா, என் மனசுக்கேத்த வாட்டமான மைனா. ஒரு தாப்பா போடாதே அடராச, அப்புறமா வீண வாடாதே. நாள் போனா ஓ வயசு எப்போதும் ஜாலி, வேறது ஜோலி போடாத வேலி இப்போதும் எப்போதும். மைனா மைனா மைனா மைனா மாமம் புடிச்ச மைனா, என் மனசுக்கேத்த வாட்டமான மைனா. ஓ வயசு மூணாறு இனி வேணாம் தகராறு, இது வயசு கோளாறு நம்ம வழியில வேறாறு. மைனா மைனா மாமம் புடிச்ச மைனா, என் மனசுக்கேத்த வாட்டமான மைனா.